ஸ்ரீமன்னோதனரங்கநாதராலப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னோதனலக்ஷ்மணாரத்ரார் சம்ப்ராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னோதனவாகதீசயமினம் பக்த்யாஸ்ரயாமோகுரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் பிரம்மதந்திரஸ்வதந்திரஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா இதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரான பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோடாமனன்யசரணம் பிரபத்யே. சபாயை நம. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் இன்று 12வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி என்று சொல்லக்கூடியதான பாசுரம். இந்த பாசுரத்துக்கும் 11வது பாசுரத்திற்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தால் விலட்சணமான ஒரு சாஸ்திரார்த்தமானது தெரிய வரும் அப்படின்றது நேற்றைக்கே அடியனால் விஞ்ஞாபிக்கப்பட்டது. கற்றுக்கரவை பாசுரத்தில் கரவை கணங்கள் பல கரந்து அப்படின்னு இடையர்களுடைய கிருத்தியமாகிய பால் கறப்பது அப்படின்ற செயலை செய்யப்பட்டதாக சொன்னால் நாச்சியார். கணைத்திலம் பாசுரத்தில் அந்த காரியமானது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்றார். கணைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சோராக்கும் அப்படின்றதுனால எருமையை கரப்பால் இல்லாமல் கன்றை கட்டவிழ்த்து விடுவாரும் இல்லாமல் இருக்கின்றபடியினாலே கன்றினுடைய வாயானது கரப்பார் இல்லாத காரணத்தினாலே தானாகவே வழிகிறது அப்படின்னு சொன்னார். ஏன்னா எம்பெருமானோடு சேர்ந்து அந்த ஸ்ரீதாமன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பரமபாகவதன் சேர்ந்து சென்று கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டதனாலையும் ஆழ்வாரும் சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலையும் இவன் செய்ய வேண்டிய கிருத்தியத்தை விட்டுவிட்டு எம்பெருமான் அருகிலே இவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அர்த்தங்கள் நமக்கு தெரியும். தன்னுடைய கிருத்தியத்தை செய்யாமல் போனான் அப்படின்னு இருக்கின்றபடியினால ஏன் செய்யாமல் போனான் அப்படின்றத பார்க்கணும். இது சாஸ்திரார்த்தமான ஒரு விஷயம். சதா சர்வதா கண்ணனோட கூடவே இருக்கின்றபடியினால அவன் தனக்கேற்ற கர்மாக்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போன காரணத்தினால பெருமாள் கூடவே இருக்கின்றபடியினால பெருமாளை அடைவதற்காக எந்தெந்த காரியங்களை நாம் செய்கின்றோமோ அந்த காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்படுறது. இதில் சாஸ்திரார்த்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது சில விஷயங்களை இங்க பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். கற்று அப்படின்னால் நன்றாக கற்று அப்படின்னு அர்த்தம். கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி அப்படின்ற இடத்துல கற்றுனா நன்றாக கற்று. எதை கற்று? தினவடங்க சாஸ்திரத்தை கற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கதை ஒன்று பெரியோர்கள் இங்கே சாதிக்கிறார்கள். ஒரு ராஜா எல்லா வித்வான்களுக்கும் பரிசுகளை அள்ளி கொடுக்கின்றான். வைராக்கியத்தை பற்றி பறக்க உபன்யாசம் செய்து எல்லோரையும் உபன்யாசகர்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் நன்றாக வெகுமதிகளை அள்ளி அள்ளி கொடுக்கின்றான் ராஜா. அப்பொழுது ஒருவருக்கு மாத்திரம் கொடுத்தது போறல, வெளியில போற மாதிரி போயிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டார் அந்த வித்வான். உள்ள வந்தவொடனே, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன ஓணும் அப்படின்னு ராஜா கேட்கிறான். அதற்கு அந்த வித்வான் சொல்றார், நான் சொல்றத நிதானமா கேட்க வேண்டும் ராஜா அப்படின்னு சொன்னார். எனக்கு மொத்தம் மூணு மனைவிமார்கள். யாரு மூணு பேர் அப்படின்னா, ராஜா சொல்றான், மூணு பேரா, எனக்கே ரெண்டு பேர் தானே அப்படின்னு சொல்றான். மனைவியோட பெயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ ராஜாவினிடத்துல அந்த வித்வான் சொல்றார், முதல் மனைவி பேர் பசி, ரெண்டாவது மனைவி பேர் தாகம், மூணாவது மனைவி பேர் ஆசை. இவெல்லாம் மகா பதிவிரதைகள், என்னை விட்டு என்றைக்குமே பிரியவே மாட்டார்கள். இதுல இந்த பசி தாகம்னு முதல் ரெண்டு மனைவிகள் இருக்காளே, அவளாவது அப்பப்போ பக்கம் அக்கம் எங்கேயாவது போயிட்டு வருவா. ஆனால் இந்த கடைசி மனைவியா இருக்காளோ இல்லையோ, இந்த ஆசை என்று சொல்லக்கூடியவள், அவ என்னைக்குமே என்னை விட்டு பிரியவே மாட்டாள், அவ்வளவு அன்பு என்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னார். ராஜா பார்த்தார், ஆசையை பற்றி இவ்வளவு அழகா விளக்கம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக அள்ளி அள்ளி கொடுத்தானாம். சாஸ்திரம், சாஸ்திர பாண்டித்யம் என்பது வைராக்கியத்தை உண்டு பண்ணாது. நாம் என்னதான் நன்றாக கற்றிருந்தாலும் கூட சாஸ்திர பாண்டித்யம் வைராக்கியத்தை உண்டு பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. பகவத் சரணாரவிந்தத்தில் பக்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கெட்ட வாசனை என்பது நம்மிடத்திலிருந்து தொலையும். ஒருத்தர் காட்டு வழியே போயிட்டே இருக்கார், காட்டு வழியே நடந்து போனார். அது ஒரு மூங்கில் காடு. மூங்கில் காட்டில் மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பிடிச்சுடுத்து, பச்சை பசேல் அப்படின்னு இருந்த காடானது அப்படியே எரிந்து கறிக்கட்டையா மாறிடுச்சு. இப்படி எரிஞ்சுடுத்தே அப்படின்னு வருத்தப்பட்டான் அந்த வழிபோக்கன். ஒரு ஆறு மாதங்கள் கழித்து வந்து பார்த்தான், அந்த வழியே திரும்பி வந்தான். அதே காடு மிகவும் முன்னாடி இருந்தது போலயே பச்சை பசேல்னு இருந்தது. இதுல என்ன தெரியறது அப்படின்னு கேட்டால், அக்னிக்கு பூமிக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எரிக்க முடியுமே ஒழிய, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எரிக்க முடியாது. சாஸ்திர பாண்டித்யம் என்பது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மரம் செடிகளைப் போல, பகவத் சரணாரவிந்தத்தில் பக்தி என்பது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர் போல. நாம என்னதான் பிராயசித்த கர்மாக்களை மீண்டும் மீண்டும் அனுஷ்டித்தாலும் கூட பாபம் போகுமே ஒழிய, பாபம் செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய கெட்ட வாசனை என்பது போகவே போகாது. அதுதான் இந்த இரண்டு பாசுரங்கள்லையுமே முக்கியமான சாஸ்திரார்த்தம். பாபஸ்ய பலம் நேச்சந்தி பாபம் குருவந்தி எத்தனதா, புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் ந குருவந்தி மனிஷினா. பாபத்தினுடைய பலனை ஆசைப்பட மாட்டார்கள், ஆனால் முயற்சி செய்தாவது பாபத்தை செய்வார்கள். புண்ணியத்தினுடைய பலன் ஆசைப்படுவார்கள், ஆனால் புண்ணியத்தை எப்பொழுதுமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சின்ன ஸ்லோகம் கூட இருக்கு. அந்த மாதிரி இந்த இரண்டு பாசுரங்கள்லையுமே, கற்றுக்கறவை கனைத்திலங் கற்றருமை இந்த மாதிரியான பாசுரங்கள் இருக்கு. நாம் எவ்வளவுதான் சாஸ்திரத்தை நன்றாக கற்றிருந்தாலும் கூட, எம்பெருமான் சரணாரவிந்தத்திலே நமக்கு பக்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அனைத்து விதமான பலன்களும் ஒருங்கே கிடைக்கும். நல்லார் உள்ள உளத்தும் நல்லார் அலாதார் உளத்தும் பொல்லாங்கு புகுவது இயல்பே அப்படின்னு தமிழில் கூட ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி எம்பெருமானோடு எம்பெருமான் விஷேக சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டுமே தவிர, இதுபோன்று மற்ற லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபடக்கூடாது என்பதாக கனைத்திரங்கற்றருமை அப்படின்ற பாசுரத்தில் நாச்சியார் இங்கே மிக அழகாக தெரிவிக்கிறார். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.